சின்னஞ்சிறு வயதில் எனக்கோர் சித்திரம் தோணுதடி, பின்னல் விழுந்தது போல் எதையோ பேசவும் தோணுதடி, செல்லம்மா பேசவும் தோணுதடி. சின்னஞ்சிறு வயதில் எனக்கோர் சித்திரம் தோணுதடி, பின்னல் விழுந்தது போல் எதையோ பேசவும் தோணுதடி, செல்லம்மா பேசவும் தோணுதடி. மோகன புன்னகையில் ஓ நாள் மூன்று தமிழ் படித்தேன், மோகன புன்னகையில் ஓ நாள் மூன்று தமிழ் படித்தேன், சாகச நாடகத்தில் அவனோ தத்துவம் சொல்லி வைத்தான், உள்ளத்தில் வைத்திருந்தும் நானோ ஊமையை போலிருந்தேன், ஊமையை போலிருந்தேன். கள்ளத்தனம் என்னடி எனக்கோ காவியம் சொல்லு என்றாய், சின்னஞ்சிறு வயதில் எனக்கோர் சித்திரம் தோணுதடி, பின்னல் விழுந்தது போல் எதையோ பேசவும் தோணுதடி, செல்லம்மா பேசவும் தோணுதடி. வெள்ளிப்பனி உருகி மடியில் வீழ்ந்தது போலிருந்தேன், வெள்ளிப்பனி உருகி மடியில் வீழ்ந்தது போலிருந்தேன், பள்ளித்தளம் வரையில் செல்லம்மா பாடம் பயின்று வந்தேன், காதல் நெருப்பினிலே எனது கண்களை விட்டு விட்டேன், மோதும் திரகத்திலே மோதும் திரகத்திலே செல்லம்மா. சின்னஞ்சிறு வயதில் எனக்கோ சித்திரம் தோணுதடி, பின்னல் விழுந்தது போல் எதையோ பேசவும் தோணுதடி, செல்லம்மா பேசவும் தோணுதடி.